அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகின்றோம் அல்லா. எல்லா உலகும் ஏகமாயாழும் வல்லான் உனக்கே வான் புகழ் அல்லா. எல்லா உலகும் ஏகமாயாழும் வல்லான் உனக்கே வான் புகழ் அல்லா. அடியார்க்கு அருளும் அன்பாள நீயே முடிவான நாளின் முதலோனே அல்லா. ஆய்கின்ற ஒன்றாய் ஆர் தேவை வென்றாய் தாய் பிள்ளை என்றாய் தனித்தோனே அல்லா. வந்தேத்துகின்றோம் உன்னிடத்தன்றோ உதவியும் அல்லா. இல்லாத உலகின் நல்லவர் பொல்லார் எல்லார்க்கும் அருள் ஷேர் ரஹமானே அல்லா. எப்பாலுயிரும் இப்பாலடக்கும் தப்பால ஆட்சி ஜப்பாரே அல்லா. உணவாட இல்லம் உளமாறப் பெற்று மனமாக வாழும் மாண்பொருள் அல்லா. அல்லா This song downloaded from isaitamil.in.